அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன் செஞ்சியிலிருந்து. நேற்று சக்தி பிரகாஷ் பண்ணையில் வந்து உரக்குழி மெத்தடை வந்து சொல்லியிருந்தாப்புல, என்ன மாறுதல் வந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்காக நானும் கூட போயிருந்தேன். ஐயா கூட நேற்று அங்கே உரம் வைக்க முறையை சொல்லியிருந்தார். என்ன பார்த்தீங்கன்னா, 4 மரத்துக்கு நடு மைய பகுதியில் சூரிய வெளிச்சம் படும்படி வைக்க சொல்லியிருந்தாப்புல. அந்த குழி வந்து அரை கோள வடிவத்தில், அதாவது எண்ணெய் சட்டி மாதிரி ஒரு வடிவத்தில் வெட்டி அந்த மண்ணை வந்து சுற்றி கரானிக்க சொல்லியிருந்தாப்புல. அணைச்சிட்டு அதில் வந்து எருவு கொட்டுற முறை. இதில் என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 4 மரத்துக்கு 1 கூடை எருவு கொட்டியிருந்தாங்க அங்கே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4 மரத்துக்கு 2 கூடை எருவு மட்டும்தான் போதுமானதாக இருந்தது. அதுவே போதுமானதாக இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க கொட்டி வச்சது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரத்தோட அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கீறிட்டு மண்வெட்டியால் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஆழத்தை எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா எருவு கொட்டி வச்சுருந்தாங்க. மரத்தோட வேறு பக்கத்தில் மரத்துலேருந்து ஒரு 2 அடி 3 அடி இருக்கும், அவ்வளோ தூரத்தில் கொட்டி வச்சுருந்தாங்களே. ஐயா நான் சொன்னார், 4 மரத்துக்கு நடுவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் மருந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது செயற்கையான முறையில் அந்த மரத்தோட வேர் நுனியில் தான் வைப்பாங்கங்க. மரத்துலேருந்து தள்ளி கொஞ்சம் தூரத்தில் மரத்தோட வேரை வெட்டி வைப்பாங்க. அதாவது அங்கே என்ன புரிஞ்சுன்னா, மரத்தோட நுனி வேரில் தான் நம்ம எருவையும் வைக்க உரத்தை அங்கே தான் வைக்கணும். அப்போ தான் வந்து மரம் வந்து தனக்கு தேவையான உரத்தை அதை நுனி பகுதியிலேருந்து எடுத்துக்கும். அதோடு வந்து நடுப்பகுதியில் வைக்கிறதால ஒவ்வொரு மரமும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த எருவை அந்த உரத்தை எடுத்து பயன்படுத்திக்கும். அதாவது பசியும் தாகமும் அதிகமாக இருந்தால் தான் எவ்வளோ அதிகமாகவும் சாப்பிட முடியும். அது மாதிரி வந்து நடுப்பகுதியில் வைக்கும் போது, 4 மரத்துக்கு நடுவில் வைக்கும் போது அதிகமான வந்து அந்த உரத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாப்புல ஐயா. அதோட பார்த்தீங்கன்னா மேலாக்க போட்டால் மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து, அதாவது வெயிலில் வந்து மண்புழு அந்த உரத்தை சாப்பிடுமான்றது, சாப்பிட்டு மண்புழு உரமாக மாற்றுமான்றது ஒரு முடியாத ஒரு காரியம்தான் மண்புழுவில். ஆனால் ஐயா சொல்லியிருக்க மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோள வடிவில் வெட்டி அதில் வந்து எருவு போட சொல்லியிருக்காப்புல. அது வந்து கண்டிப்பாக மண்புழு வந்து சாப்பிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோள வடிவில் ஒரு சாய்வான குழி வெட்டி போகிறதால பார்த்தீங்கன்னா மண்புழு அங்கே வெட்டும் போதே மண்புழு வந்தது. அந்த மண்புழு பார்த்தீங்கன்னா அந்த எருவை சீக்கிரமாக மண்புழு உரமாக வந்து மாற்றிடும். அந்த உரத்தை கண்டிப்பாக வந்து தென்னை மரம் எடுத்துக்கும். இது ஒரு சிறப்பாக இருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் போடக்கூடிய உரம்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி காற்றடித்தாலும் சரி சீக்கிரமாக பறந்துடுங்க. இது ஒரு குவியலாக கொட்டி அதை கரை மாதிரி கட்டி வைக்கிறதால என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும், மழையினால் சேதப்படாது, நல்ல ஒரு மக்கக்கூடிய ஒரு உரமாக கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா மண்புழு கண்டிப்பாக தேடி வரும். சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா.